நியத நாசவான்னு சொன்னா நியமேன எப்பொழுதும் என்னையே தலைவனாக கொண்டவன், என்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் இதி என்று துவம் அர்த்தாபயன் சொன்ன நீ பகவானே நீ அர்த்தாபயன் சொன்னா இதை வந்து மேக் இட் மீனிங்ஃபுல், இதை அர்த்தவத்தாக மாற்றி இதை டிக்ளேர் பண்ணணும். இதை டிக்ளேர் பண்ணாதான் இவன் என்னவன், இவனுக்கு நான் தான் நாசன், இவனை நான் தான் ரட்சிக்கவனும் சொல்லிட்டாலே இப்போ லோகத்தில் யாராவது கேட்டால் கூட இல்லை இல்லை அவனை நான் தான் ரட்சிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த மாதிரி சொல்லிண்டு மாம் சம்ரக்ஷ, என்னை காத்தருள வேண்டும். இப்போ ஏன் உண்மை காக்கணும், உமக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்ல போகிறார். மூன்று சம்போதன மதம் போட்டுருக்கார், தயாதன ஜெகத்பதே தைத்தரங்க. தயாதனம்னு சொன்னால் தயிர்த்திய அந்த கருணையே பெரும் செல்வமாக உடையவனே, கருணையே பெரும் செல்வமாக உடையவனே. ஜெகத்பதே, ஜெகத்பதேன்னா ஜெகத்துக்கு பதியே, நாசனே எல்லா உலகத்துக்கும் தலைவனே. தைத்தரங்க, தைத்தரங்கன்னு சொன்னால் தைத்த தைத்தன மிகவும் பிடித்த, ரங்கம்னா க்ஷேத்திரம். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமானது எவருக்கு மிகவும் பிடிக்குமோ, திருவரங்கத்தை விரும்பி அங்கு எழுதியிருப்பவனே அப்படின்னு அர்த்தமாகுது. மூன்று விஷயங்கள் சொல்கிறார். முதல் தயாதனன்னு சொன்னதுனால பகவானுடைய அந்த தயா குணம் அது வெளிப்படுறது. அடுத்து ஜெகத்பதேன்னு சொன்னதுனால சுவாமித்வம், அவனோட பரத்வம் அது வெளிப்படுறது. தைத்தரங்கன்னு சொன்னதுனால இன்னும் அவனோட சௌலபியம், நம்ம அருகே வந்து நமக்காக எழுதியிருத்தல். விரிஜினோத்தர அகம், அகம் பிபேமி, இந்த பகுதிக்கு பிபேமின்றது தான் கிரியாபதம். பிபேமின்னு பயப்படுகிறேன், பிபு தாது பிபேமி, அஞ்சுகிறேன், அகம் பிபேமி, நான் எப்படிப்பட்டவன், விரிஜினோத்தரா, விரிஜின உத்தரா, விரிஜினைகி உத்தரகன்னு அர்த்தம் அதுக்கு. விரிஜினகன பாபம், விரிஜினம்னா பாபம், விரிஜினைகி உத்தரகன்னு சொன்னால் பாபங்கள் நிறைந்தவன்னு தாத்பரியம். த பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னு வச்சுக்கலாம், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி மாதிரி இது பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ். பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னா ஒர்ஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னு அர்த்தம், அந்த தாத்பரியம் அது. விரிஜினோத்தரக அகம், மூன்று விஷயங்கள்னால பயம் அடியனுக்கு. விஷாத பகுலாத்து, விஷாதம்னா துக்கம், பகுலம்னா ஜாஸ்தி மிகுதி, பகுலாத்துன்றது பஞ்சமி, பஞ்சமி பயம்ன்றதே பஞ்சமி பக்தியை வரும், அந்த பயத்துக்காக சொல்லக்கூடியதெல்லாம். எதிலிருந்து பயம், கஸ்மாத்து அப்படின்னு கேட்டால் முதல்ல விஷாத பகுலாத்து, துக்க பிராச்சுரியம், துக்கம் மிகுதியாக இருக்குது அதிலிருந்து பயம். துர்தயாத்து விஷய வர்க்கதா, விஷய வர்க்கத்தகன்னு சொன்னால் வர்க்கம்னா கிளாஸ் கூட்டம், வர்க்கத்தகன்றது பஞ்சமி பக்தி, தஹ தஸ் தசில் பத்தியம், அதுக்காக விஷய கூட்டங்கள், வெல்ல வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள், வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள். இதுக்கு சுவாமியே விஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகை விவாகம் விஷயே விகிருஷ்டா அப்படின்னு சொல்லிக்கிறார். கிராகைகி முதலைகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் யானை மாதிரி இருக்கக்கூடிய அடியனை பிடிச்சி இழுத்துன்றிருக்கு நாங்கள் சாதித்தார். கஜேந்திர நாயகனுக்கோ ஒரே ஒரு முதலை தான், அடியனுக்கு பல முதலைகள் நாங்கள் சாதித்தார். அதே மாதிரி அழுவார், நம்ம அழுவார், அவரந்த ஸ்திதி என்ன, அவரே கூட அந்த உன்னிலாகி ஐவரால் குமைதீர்த்து என்னை ஒன் பாத பங்கைன்ற அந்த பதிகத்தில் எப்படி இந்திரியங்கள்லாம் என்னை கீழே தள்ளுகின்றன, உன்னிடம் சேர்க்காமல் தள்ளுகின்றன்னு சாதித்தார். பட் அவருடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் பகவத் அனுபவத்தை பண்ணவிடாமல் அந்த இந்திரியங்கள்லாம் இடையூறாக இருக்குன்ற தாத்பரியம். ஈஷதளவு கொஞ்சோண்டு கூட அந்த சப்த ரூபரச இத்தியாதிகளில் கவனம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பகவத் அனுபவம்ன்றது தியானம், அதிலேயே ஈடுபட்டுருக்கச்சு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்கார். நமக்கு இதுதான் இதையும் பிரதானமாக இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணோம்னா நமக்கும் அந்தளவுக்கு ஒரு பகவத் அனுபவமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. துர்ஜயாதி விஷய வர்க்கதா, இதுவும் பஞ்சமி, வெல்ல முடியாத இந்த விஷய கூட்டங்கள் அவைகளிடமிருந்தும். துவத் அனுபூதி விச்சேதகான்னு போட்டுண்டார், இதுதான் நமக்கு டேக்அவே. துவத்து அனுபூதி விச்சேதா, துவத்துனா உன்னுடைய அனுபூதியின் அனுபவம், விச்சேதம்னா பிரிவு அல்லது தடை, விச்சேதகன்னு சொன்னால் அது பஞ்சமி பக்தி, அதிலிருந்து தடைபெறும், என்றும் இது தசல் பத்தியம் தக விபேமி. நம்முடைய பாபம்தான் இதுக்கெல்லாம் காரணன்றத ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டி சொல்லச்சு, கீதுஷம் து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம் தேனேதம் பிராப்பியதே கோரம் மகாதுக்கம் சுதாரணம்னு பிராட்டி தெரிவிக்கிறார் சுந்தரகாண்டத்தில். இப்படிப்பட்ட இந்த மகாபாபத்தை அடியன் வந்து போன ஜென்மத்தில் அல்லது வேறு சரீரத்தில் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு துக்கம் அடியை வந்து சேர்ந்திருத்தேன் அப்படின்னு பிராட்டி சாதிக்கிறா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அவ அனுசந்தானம் பண்ணதுக்கு என்ன தாத்திரம் கேட்டார், நமக்கு எப்பெல்லாம் துக்கம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பாபத்தினால்தான் இந்த துக்க அனுபவம் நமக்கு ஏற்பட்டுள்ளதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். அதுக்காக தான் அதெல்லாம் அப்போ சுவாமி தேசியம் சாதிக்கிறார், இவைகளினால் நான் அஞ்சுகிறேன், அதனால தேவரீர் அயம் மயா நியத்த நாசவான் இது ரொம்ப அர்த்தாபயன்னு மாம் சம்ரக்ஷன்னு கேட்டுக்கிறார். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, தயாதன ஜெகத்பதே தைத்தரங்க விஜினோத்தர அகம் விஷாத பகுலாத்து துஜயாது விஷய வர்க்கத்தக ஸ்வதனுபூதி விச்சேதத்தக விபேமி அயம் மயா நியத்த நாசவான் இது ரொம்ப அர்த்தாபயன்னு மாம் சம்ரக்ஷ. தயாதன தயின்ற தயையே செல்வமாக உடையவனே, ஜெகத்பதே அனைத்து உலகங்களுக்கும் நாதனே, தலைவனே, தைத்தரங்கா திருவரங்கத்தை விரும்பி இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டவனே, விஜினோத்தரக அகம் விஜினேகி உத்தரக பாப்பங்களினால் சிறந்தவன் பாப்பங்களினால் நிறைந்தவன், நீ ஆனந்தமயன் ஐயன் பாப்பமயன்னு வச்சுக்கலாம். அகம் நான் விஷாத பகுலாது துன்பம் மிகுதியாக இருக்கு அதனாலேயும், துர்ஜயாதி விஷய வர்க்கத்தக வெல்ல வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள் இருக்கு அவைகளிடமிருந்தும், ஸ்வத் அனுபூதி விச்சேதத்தக உண்மை அனுபவிக்கக்கூடிய அந்த உம்முடைய அனுபவத்துக்கு தடை ஏற்படுறது, அந்த வறுமை அந்த தடை வறுமைன்றதுனாலையும் விபேமி அஞ்சுகின்றேன். அயம் இவன் இது பகவான் சொல்ற மாதிரி, அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாசுவன் அங்கே சொன்ன மாதிரி, அயம் இவன் மயா நியதநாதவான் இது நாதேன முனிநாதேன நாதவான் நாதவான் அகம் பவேம் என தகுதியார். இதுதான் சத்தத்தில் அது மாதிரி என்னை தலைவனாக உடையவன், இவனை ரட்சிப்பது என்னுடைய பொறுப்பு இது என்று துவம் அர்த்தாபயன்னு இந்த வாக்கியத்தை நீர் அர்த்தவத்தாக மாற்றி மாம் சம்ரக்ஷ என்னை ரட்சிக்க வேண்டும்னு இங்கே பிரார்த்திக்கிறார் இந்த 17வது பத்தியத்தில் அபிஹிதி ஸ்தலத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.